ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ದೇವಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನಪದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವ ವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾಧ್ಯಾ ಸುಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಸರಾಸರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚತುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀ ಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪತ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಗಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸುಮಾನ. ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಕೂಚಂತಂ ರಾಮರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಅದೃಪ್ತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪತೀಕೃತವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ. ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀಶೋಕನಾಶನಂ ಕವೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಉಲ್ಲಂಕ್ಯ ಸಿಂಧೋಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮತಿ ಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿ. ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜಮಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ. ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರಧ್ರುಮದಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾಸ್ತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ. ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲಸರೋಜ ಕೋಮಳ ರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರದಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸುಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೇ ಚ ತಸ್ಯೇ ಜನಕಾತ್ಮಜಾಯೇ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಥಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿಸಂಭೂತಾ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತಾ ಶ್ರೀಮತ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾಮನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಭಗವತ್ ಕೃಪೆಯಿನಾಲ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣಂ ಬಾಲಕಾಂಡಂ ಅನುಭವಿಚಿಟ್ಟಿರೋ 33 ಸರ್ಗಂಗಳ್ பூர்த்தியாய் 34வது சர்க்கத்தில் நிற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அந்த சோமதையுடைய புத்திரனான அவர்களுக்கு விவாகமாகிறது, 100 பெண்களும் சௌக்கியமாக ரூபம் போன ரூபத்தை அந்த வாயு பகவானால அரூபவதிகளான அவர்கள் ரூபவதிகளானார்கள் பாணி கிரகணத்தினால அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பூர்த்தி பண்ணியிருந்தோம். மேலும் விஸ்வாமித்திரர் அவருடைய வம்சத்தை பற்றி சொல்லக்கூடிய கதை. கிருதோத்வாஹே கதே தஸ்மின் பிரம்மதத்தே ச ராகவ அபுத்ர புத்ரலாபாய பௌத்ரீ மிஷ்டிமகல்பயத். ராகவா, கல்யாணம் கழிஞ்சது வாழ்த்து. ஆனா பிரம்மதத்தன் போனதுக்கு அப்புறம் புத்திரஹீனமான அந்த ராஜா புத்திரரை அடையறதுக்கு வேண்டி புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணினார். அந்த யாகம் நடந்துட்டு இருக்கத்த பிரம்மாவுடைய புத்திரனும் அதிகம்பீரமான குஷ மகாராஜா மகீபதியான குஷநாபன்ட்ட வந்து அருள் பண்றா. புத்திரஸ்தே சத்ருஷ புத்திர புத்திரா, பிள்ளைகிட்டல்லவா வந்து சொல்றார், புத்திரா உனக்கு சதிருஷமான அதி தர்மிஷ்டனான ஒரு புத்திரன் உண்டாகும். தே சதிருஷக சுதார்மிகா புத்திரா பவிஷ்யதி. உனக்கு உனக்கு விட்டு நிற்கக்கூடிய ஒரு தர்மிஷ்டமான ஒரு புத்திரன் உனக்கு கிடைப்பா இருப்பா. காதிம் ஏனே ஏன லோகே சாஸ்வதீம் கீர்த்திம் சத்வம் பிராப்ஸ்யசி. காதி அப்படிங்கிற அந்த புத்திரன் இந்த உலகத்துல சுத்தினமான கீர்த்தியையும் அடைவான்பா. ஏமமுத்வா குஷோராம குஷநாபம் மகீபதிம் ஜகாமாகாசமாவிஷ்ய பிரம்மலோகம் சனாதனம். ராம மகீபதியான குஷநாபன் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம், அருள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குஷன் வந்து ஆகாயத்தை அடைந்தார், பிரம்மலோகத்தை அடைந்தார். அப்படின்னா அவருடைய பிராணன் போய் பிரம்மலோகத்தை அடைஞ்சார்னு அர்த்தம். கசியசித்வதரா காலஸ்ய குஷநாபஸ்ய தீமதஹ ஜக்ஞே பரமதிஷ்டோ பரம் அதர்மிஷ்டோ காதிரித்யேவ நாமத. ஜக்ஞே பரமதர்மிஷ்டோ, பரமமான ஆச்சாரசீலனான ஒரு புத்திரன். நிறைய காலத்து கொஞ்ச காலத்திலே குஷ்ணாப மகாராஜாக்கு காதி அப்படிங்கிற ஒரு பெயருடைய ஒரு புத்திரன் பிறந்தார். சபிதா மம காகுஸ்த காதி பரம தார்மிக குஷவம்ச பிரசூதோஸ்மி கௌஷிகோ ரகுநந்தன. ஹே காகுஸ்தா, அந்த பரம தர்மிஷ்டமான காதி மகாராஜா என்னுடைய அப்பாவாக்கும்பா அப்படின்னு யாரு சொல்றாரு? விஸ்வாமித்ர முனிவர் சொல்றார். இப்படி காதி அப்படின்னு ஒரு புத்திரர் பிறந்தார், அந்த காதி அப்படிங்கிற ராஜா என்னுடைய அப்பான்னு விஸ்வாமித்ரனுடைய அப்பாவை சொல்றார். அப்படிதான் இவாளுக்கு அந்த குஷனுடைய வம்சத்துல பிறந்ததுனால கௌஷிகன் என்று பெயர் சூட்டப்பட்டது. குஷவம்சத்துல பிறந்தவர்களான விஸ்வாமித்ரருக்கு கௌஷிகர் என்று நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவரை கௌஷிகர் என்ற ஸ்லோகத்துல வால்மீகி முனிவர் அப்பப்போ பராமர்சிக்கிறது பார்த்துட்டு இருந்தோம். அதனால இதான் காரணம், அந்த குஷவம்சத்துல பிறந்ததுனால என்னுடைய அப்பாவோட பேரு காதி மகாராஜா, அந்த அவருடைய புத்திரன் ஆனதுனாலே கௌஷிகன் என்று பெயர் வந்ததுப்பா. பூர்வஜா பகினி சாபி மம ராகவ சுப்ரதன் நாம்னா சத்யவதி நாம ரிஷிகே பிரதிபாதிதான். ஏ ராகவா, பேர்னாலேயே சத்யவதி அப்படின்னு ஒரு சத்விரதத்தோடு இருக்கக்கூடியவளுமான ஒரு அக்கா இருக்காப்பா எனக்கு. அவருக்கு அந்த அக்காவுக்கு, அதாவது விஸ்வாமித்ரருடைய அக்கா சத்யவதி என்ற பெயர், அந்த அக்காவுக்கு ரிஷிக மகர்ஷிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இந்த ரிஷிகன் யாருன்னா பரசுராமருடைய பிதாமகனும் ஜமதக்னியுடைய பிதாவும் அவரார் இந்த ரிஷிகன் அர்த்தம். சோ இந்த ரிஷிகர் மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். கௌஷிகி பரமோதாரா பிரவிருத்தாச்ச மகாநதீன். என்னுடைய அக்கா வந்து கணவரை ரொம்ப அனுசரணையோட இருந்து தன்னுடைய சரீரத்தையே அவ ரெண்டு பேரும் தர்மம் அனுஷ்டானம் பண்ணி என்னுடைய அக்கா ஸ்வர்க்கத்தை அடைஞ்சா, அவர் ஸ்வர்க்கத்தை அடைஞ்சார். ஸ்வர்க்கம் கதா பரமோதாரா கௌஷிகி மகாநதீச்ச. இன்னொட்டு என்ன பண்றா, அந்த அக்கா அதிகம்பீரமான கௌஷிகி என்ற உத்தம நதியாக பவித்தாள் இந்த உலகத்துல. ஸ்வர்க்கம் அடைஞ்சு திருப்பி வந்து கௌஷிகி நதி என்று ஆனார். அந்த கௌஷிகி நதி எங்கேருந்து வருது அப்படின்னா, காஞ்சன்ஜங்கா அப்படின்னு ஹிமாலயத்திலேருந்து அப்படி ஒரிஜின் ஆகி பகல்பூரம் அப்படிங்கிற தேசத்துல எல்லாம் ஒழுகி வந்து கங்கையில சேரக்கூடியது இந்த உத்தமமான நதி கௌஷிகி. இந்த கௌஷிகி அப்படிங்கிற நதி முன் ஜென்மத்துல யாரா இருந்தானா, இவருடைய அக்கா சத்யவதி அப்படின்னு. இதுதான் கதை. மேலும் என்ன சொல்றா, திவ்யமான புண்ணிய தீர்த்தங்களோட அவள் ரம்யமா ஹிமாலய பர்வதத்திலேயே வந்து அப்படியே ஒழுகி ஒழுகி ஒழுகி சௌக்கியமா வந்துருக்கா. எல்லா குகைகளையும் போய் அவள் ஒழுகின் இருக்கா. என்னுடைய அக்காவான கௌஷிகையில ஸ்நேகம் பூண்டவனான ஹிமவத் பார்ஷத்துல எப்பவுமே நானும் வசிச்சுட்டு இருக்கேன் அக்கா கூட. நான் ஏன் ஹிமாலயத்திலே அந்த ஹிமவத் பார்ஷத்திலே இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய அக்கா ஒழுகின்னு இருக்கா, அவள் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்குமே, அதனால நானும் சுகமா வசிச்சுட்டு இருக்கேன் பாராமா. சாத்த சத்யவதி புண்ணியா சத்யே தர்மே பிரதிஷ்டிதா பதிவிரதா மகாபாகா கௌஷிகி சரிதாம்பர. பரிசுத்தமான சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நிலை நிற்கக்கூடிய பதிவிரத்தையும் மகாபாகியவதியுமான அந்த சத்யவதி தான் இந்த நதிகளிலே உத்தமமான கௌஷிகி என்று சொல்றா. அதாவது என்னுடைய அக்கா தான் கௌஷிகாக மாறினான்னு எகைன் சொல்லிக்கிறார் அவர். அவளுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்றார், அந்த கௌஷிகி நதியுடைய பிரபாவத்தை. மேலும் சொல்றார், கதோர்தராத்ரஹ காகுஸ்த கதா கதயதோ மம நித்ராமப்யேஹி பத்ரந்தே மா பூத் விக்னோத்வநீஹனஹ. இதுதான் என்னுடைய வம்சத்தினுடைய விஸ்தாரமா நான் சொல்லிவிட்டேன், என்னுடைய தேசத்தினுடைய உற்பத்தியும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு பார்க்கத்தே சமயம் அர்த்தராத்திரி ஆயிடுத்து. அர்த்தராத்திரா கதா பாதி ராத்திரி ஆயிடுத்தேப்பா, நான் சமயம் போனதே தெரியல. நீங்க தூங்குங்கோ, நித்ரா அபியேகி போய் படுத்துக்கோங்கோ, தூங்குக்கோ, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். தே பத்ரம், நம்மளுக்கு நாளைக்கு வழியில எந்த விக்னமும் உண்டாகாம நம்மளுடைய இந்த யாத்திரை நன்றாக இருக்கட்டும்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறா. அப்படி அவளும் தூங்குறா சௌக்கியமா. அங்கத்த தேசத்தினுடைய விஷயங்கள் எல்லாம், அந்த ரிஷிகள் எல்லாம் நல்லது நல்லது அப்படின்னு எல்லாரும் ராட்சச கணங்கள் எல்லாம் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அங்க ஒரு ஒரு சாந்தமான ஒரு நிலையை அடைந்தார்கள் எல்லாருமே. அவளுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. மேலும் அடுத்த நாள் என்னாச்சு அப்படிங்கறது அடுத்த சர்க்கத்துல. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவே பாலகாண்டே சதுர் த்ரிம்சர்கா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமனா. கதலை ஆயிட்டுறது. அப்ப நேரா விஸ்வாமித்ர முனிவர் வந்து, சுப்பிரபாதா நிஷாராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே கமனாயாபிரோச்சய. வந்து ஏ ராமா, ராத்திரி முடிந்து நன்கு சுப்பிரபாதம் ஆயிடுத்து, பிரபாத சந்தியா காலம் தொடங்கின்னு இருக்கு, எழுந்திரு கொண்டே உத்திஷ்டா உத்திஷ்ட தே பத்ரம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், எழுந்திரு கமனாய, போகத்துக்கு வண்டி ரெடியா வேண்டாமா அப்படின்னு சொல்றார். தச்சுத்வா வச்சனம் தஸ்ய கிருத்வா பௌர்வாநீகீம் க்ரியாம். அவருடைய வார்த்தை கேட்டதும் சட்டினை வாழும் எழுந்து அவளுடைய வாக்கு என்ன சொன்னாரோ அவர் சந்தியாகாலம் பிரபாத சந்தியாகாலம் நன்கு ஆச்சாரம் பண்ணப்பட்டது. புண்ணிய தீர்த்தமான சோனா நதியின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம் அந்த நதியை பற்றி என்ன கதை அப்படின்னு. அந்த சோனா நதியில கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்து அந்த அந்த வழியாவே இந்த வழியாதான் தாண்டனமா என்று கேட்கிறார். கதரேண பதா வயம் சந்தரிஷ்யாமஹே. ஏது வழியிலேயாக்கம் கேள்வி வந்து ராமனோத்தமா, ஏது வழியிலேயாக்க நம்ம போகண்டது இன்னைக்கு. ஏமுக்து ராமேன ஸ்ரீ ராமராக்கும் விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட கேட்கிறார், எந்த வழியில இன்னைக்கு போனோம், எப்படி ஆக்கும், ஏதாக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறத விஸ்வாமித்ர முனிவர் சொல்றாராம். அந்த மகர்ஷிகள் எந்த வழியில போறாளோ அந்த வழியாகவே நம்மள் போகணும்பா அவளை பின்னாடி. ஏஷ பந்தா யோதிஷ்டோ ஏன யாந்தி மகர்ஷய. எந்த வழியா போனோம்னா அந்த மகர்ஷிகள் போறாளே அவ பின்னாடியே போனோம். இந்த ஸ்லோகத்துக்கு இந்த கட்டத்துக்கு இப்படி சொல்றா, ஏன்னா ராமர் கேட்டார் கேள்வி, நம்ம எந்த வழியா போனோம், இனிமே மேற்கொண்டுள்ள யாத்திரை எப்படி ஆக்கணும் அப்படின்னு கேட்டப்போ மகர்ஷிகளுக்கு பின்னாடி போனோம்னு சொல்லிவிட்டார். இந்த ஸ்லோகம் ஏஷவந்தா மயோதிஷ்டோ ஏன யாந்தி மகர்ஷயா, இதை நம்மளுக்கும் சேரும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் கேள்வி வரும், இப்படி ராமாயணம் கேட்டு, ராமாயணம் பாராயணம் பண்ணி, பாகவதம் போன்ற புராணங்கள் எல்லாம் கேட்டு, ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் சொன்னா நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு பகவானை அடைஞ்சிடலாமா? ஏன்னா பகவான் அடைஞ்சவெல்லாம் திருப்பி வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். அது நம்ம அந்த நிலையில எத்தினா தானே அதை வந்து அனுபவம் ஆகும். அப்போ அனுபவமே இல்லாம நான் எப்படி நம்புறது? எல்லாருக்குமே நம்பிக்கையுடைய ஒரு குறைவு நிறையவே இருக்கு. எப்படி நம்புறது அப்படின்னு கருத்த இந்த ஸ்லோகம் ரொம்ப பதிலா இருக்கு. ஏன்னா மகர்ஷிகள்லாம் இப்போ ஒரு ரோட்ல வழி காட்டுற ஒரு போர்டு வச்சிருப்பாளே, லெப்டுக்கு போனா சென்னை போகலாம் அப்படின்னு எல்லாம், யூஎஸ் போகலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு போர்டு வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு இத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குன்னு பண்ணிருப்பா. அதையும் நம்பி நம்ம போயின்னு இருக்கோம் இல்லவா? ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் யாரோ இப்படி இந்த வழி போய் இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு ரேகப்படுத்தி அங்க வச்சிருக்கா. அதை நம்பி நம்ம போறோம். ஏன் நம்ம போய் பார்த்திருப்போமா முன்னாடி? இல்லையே, ஏதோ ஒரு அந்த போர்டை நம்பி நம்ம ஒரு வழியை பார்த்துட்டு போறோமே. அதே மாதிரிதான் மகர்ஷிகள் இந்த வழியில போயிருப்பா, அது போயிட்டு தான் இப்படி எல்லாம் நம்மளுக்கு விதைச்சு தந்திருக்கா நம்மளுக்கு. அப்ப இதை நம்பி அவளையே பின்தொடர்ந்து போனோமாகில், அவளுடைய வழியே ரிஷிகளுடைய வழியே நம்ம பின்னாடி போனோம்னா நிச்சயமாக ரிஷிகளெல்லாம் அடைஞ்ச அந்த ஒரு நிலை நம்மளும் அடைவோம் என்று நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறது அழகான ஸ்லோகம். எங்க வேணும்னா உபயோகப்பிரதமா இருக்கக்கூடிய ஸ்லோகம். தேகத்வா தூரம் அத்வானம் கதோர்தே ததா ஜாந்தவீம் சரிதாம் சிரேஷ்டாம் ததுஷுர்முனி சேவிதாம். அப்போ இவர்கள் எல்லாரும் அந்த மகர்ஷி பின்னாடியே போனா விஸ்வாமித்ர முனிவர் ஸ்ரீராம லக்ஷ்மண சகிதமா. அப்ப கொஞ்ச தூரம் போனதும் அர்த்த திவசே மத்தியானம் அழுத்து ஆனதும் ரிஷிகள் எல்லாம் வணங்கி நதிகள்ல வச்சு உத்தமமான கங்கைய பார்த்துட்டா. கங்காதேவிய பாக்கலாம் மத்தியானம். தாம் திருஷ்டுவா புண்ணியசலிலாம் ஹம்ச சாரச சேவிதாம் பப்ரவுர் முனைய சர்வே முபிதா சக ராகவாஹ தஸ்யாஸ்தீரே ததச்சக்ருஹு தத்ராவாச பரிக்ரஹம். பரிபாவனமான ஜனங்களவான் கங்கை அரையண்ணம் போன்ற ஹம்சங்கள் எல்லாம் அழகான பட்சிகளால நிறைஞ்சு இருக்கக்கூடிய கங்கை. ரகுகுலர்கள் எல்லாம் அந்த முனிவர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள். கங்கையை பார்த்தாலே நம்மளுக்கு சந்தோஷம் வரும். அங்க போய் ஸ்நானம் பண்ணம் தீர்த்தம் ஆஜமனம் பண்ணம் எதுவுமே வேண்டாம். அது பார்த்தாலே ஏன் கங்கான்னு மனசுல நினைச்சிருந்தாலே ஒரு நிம்மதி வருது. அப்போ அவ ஆட்கள் சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த தீரத்திலே உட்கார்ந்து கொஞ்சம் விஸ்ரமம் ஆபாச பரிகிரகம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துண்டாலாம் ஓய்வு எடுத்துண்டார். ததஸ்நாத்வா யதா ந்யாயம் சந்தர்ப்பிய பிதிரு தேவதாஹ ஹுத்வா சைவாக்னி ஹோத்ராணி பிராஷ்யதாமிருத வர்தவீ. அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி பிதிர்களையும் விதி பிரகாரம் தர்ப்பணம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் ஹோமம் பண்ணி அமிர்தத்துக்கு ஒப்பிட்ட ஹவிசை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பரிசுத்தமான கங்கா தீரத்துல மகாத்மாவான ஸ்ரீ விஸ்வாமித்ர மகர்ஷியுடைய சுத்துக்கும் இந்த குழந்தைகள் எல்லாரும் உட்காந்துருக்கா. ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் எல்லாரும் உட்காந்துருக்கா. ரிஷிகள் எல்லாரும் உட்காந்துருக்கா. அப்படி இருக்கிறத சம்பிரகிருஷ்ணமனா ராமோ விஸ்வாமித்ரமதாபிரவீதோ ஸ்ரீராமர் கேட்க போறார். அடுத்த கேள்வி என்ன கேள்வி? சந்தோஷத்தோட விஸ்வாமித்ரட்ட கேட்கிறார். என்ன கேள்வினா, சுவாமி பகவன் ஸ்ரோத்து நிச்சாமி கேட்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்னது தெரியுமோ? கங்காம் திரிபத காம் நதீம் திரைலோக்கியம் கதமாக்ரம்ய கதா நத நதீபதிம். சுவாமி, மூணு வழியா ஒழுகக்கூடிய இந்த நதி கங்கையை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். சுவாமி, எப்படியாக்கும் இந்த மூணு உலகத்திலையும் வியாபித்த இந்த சமுத்திரம் உண்டாச்சு? எப்படி இது போய் சேரறது அப்படின்னு கங்கையோடைய அந்த அவதரணத்தை கேட்கிறார். சோதிதோ ராம வாக்கியன விஸ்வாமித்ரோ மகாமுனிகி வத்தியம் ஜன்மத கங்காயா பக்துமேவோப சக்கரமே. ஸ்ரீராமனுடைய வார்த்தை கேட்டு விஸ்வாமித்ர முனிவர் கங்காவுடைய ஒரிஜின் உற்பத்தியை வந்து மேலும் அது விருத்தி எப்படி அடைஞ்சது என்றதும் சொல்றதுக்கு ஆரம்பிச்சாராம். இப்போ இதுல இருந்து கங்காவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சைலேந்திரோ ஹிமவன்னாம தாது நாமா கரோ மகான் தஸ்ய கன்யாத்வயம் ராம ரூபேணா பிரதிமம் புவி. ராமா, ஹிமவான் அப்படிங்கிற எல்லா லோகங்களுடைய உற்பத்தி இல்லவா தாத்து நான் மெட்டலாம் உண்டாகக்கூடிய ஒரு பெரிய உற்பத்தி ஸ்தானம் பர்வத ராஜாவாகவும் யாரு? ஹிமவான் என்கின்றவர். அவர் லோகத்துல ரூபம் கொண்டு அவர்கிட்டேந்து ரெண்டு கன்னியகர்கள் ரெண்டு பொன் குழந்தைகள் உண்டானார்கள். யாமேரு துஹிதா ராம தயோர் மாதா சுமத்யமா நாம் நாது மேனகா நாம பத்னி ஹிமவத பிரியா. ராமா, மகாமேருடைய ஹிமவான் அப்படின்னு புத்திரி சொல்லப்பட்ட அவள் அந்த ஹிமவான் அவனுடைய மனைவி யாருனா மேனகா அப்படிங்கிற பிரசித்தமான அவள்தான் அம்மா. அப்பேற்பட்ட அந்த தம்பதிகளுக்கு தஸ்யாம் கங்கா சமபவேத் ஜேஷ்டா ஹிமவத சுதா. ராகவா, அவளுக்கு முதல் குழந்தையாக கங்கா மூத்தவளாக பிறந்தாள். அவருக்கு இரண்டாவது புத்திரியும் உண்டாச்சு. ரெண்டு புத்திரிகள் உண்டானா அப்படின்னு சொன்னோம்ல, இரண்டாவது புத்திரியும் உண்டானா. அத ஜேஷ்டாம் சுரா சர்வே தேவதார்த்த சிகீர்ஷயா சைலேந்திரம் வரையாமா சுகு கங்காம் திரிபதகாம் நதீம். இரண்டாவது புத்திரியுடைய பேரு உமா. நாம உமான்னு இரண்டாவது புத்திரி, முதல் புத்திரி கங்கா, இரண்டாவது உமா. அப்படி அந்த அப்படி இருக்கிறத தேவர்கள் எல்லாம் அவளுடைய காரியத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வேண்டி மூத்தவளான கங்காவை பர்வதராஜாட்ட கேட்டுண்டா, எங்களுக்கு தரையலா கங்காவை அப்படின்னு தேவர்கள் எல்லாம் வந்து பர்வதராஜாட்ட கேட்கலாம். ரிக்வெஸ்ட் பண்ணப்போ விண்ணப்பித்தப்போ ததௌ தர்மேண ஹிமவான் தனயாம் லோக பாவனீம் ஸ்வச்சந்தபதகாம் கங்காம் திரைலோக்கியஹிதகாம்யாம். ஹிமவான் ராஜா அல்லவோ, அந்த ராஜா பர்வதராஜா வந்து தர்ம புத்தியால திரைலோகத்துக்கும் நல்லது பண்றதுக்காகவே புத்திரியை தானம் பண்ணிவிட்டா. லோகத்துக்கு பரிசுத்தமாக்கக்கூடிய கங்கையை அந்த தேவர்களுக்கு கொடுத்து விட்டார். அவ வந்து கட்டதும் கொடுத்து விட்டார். எதனால? தர்ம புத்தியினால. பிரதிகிரஹ்ய த்ரிலோகார்த்தம் த்ரிலோக ஹிதகாரிணஹ கங்கா மாதாயத்தே அகச்சன் கிருதார்த்தேனாந்தராத்மனா. மூணு உலகத்தையும் நல்லதே பண்ணக்கூடிய அவர்கள் த்ரிலோகத்துக்கும் கங்கையை எடுத்துட்டார்கள். அவளுடைய ஆசையும் நிறைவேறுது அப்படின்னு அவள் திரும்பி கிளம்பினா. தேவர்கள்லாம் திரும்பி போனா. அப்புறம் பர்வத புத்திரியான எந்த ஒருத்தல் கன்னிகையா பிறந்தாலோ அவள் தபஸ் பண்றா. யாரு? உமாதேவிய பத்தி சொல்றா. உமாதேவி தபஸ் பண்றா, கடோரமான விரதத்தை அனுஷ்டானம் பண்றா. கிரேண தபசாயித்தம் ததோ சைலவரசுதாம் ருத்ராயா பிரதிரூபாய உமாம் லோகமனுஸ்ருதாம். அந்த கிரிசத்தமன் உக்ரமான தபஸ்ஸு குடினவளான தன்னுடைய புத்திரி உமையை பார்த்து எல்லாரும் லோகர்கள் எல்லாம் வணங்குற மாதிரி துல்லியமில்லாத ரூபமா இருந்த ருத்ரதேவனையே கல்யாணம் பண்ணிவிட்டாராம். உமாதேவி பரமேஸ்வரனே கல்யாணம் பண்ணிட்டா. ஏதே தே சைலராஜஸ்ய சுதே லோக நமஸ்கிருதே கங்கா சுசரிதாம் ஸ்ரேஷ்டா உமாதேவி ச ராகவ. இவர் இருவர்களும் எல்லாரும் லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வணங்குவோம்லோ, உமாதேவி பரமேஸ்வரி அப்படின்னு பார்த்தா நம்ம நமஸ்காரம் தான் பண்ணுவோம். அதே மாதிரி கங்கா தேவினா இப்பவே கையில கை போகதானே செய்யறது, நமஸ்காரம் பண்றதுக்கு, அஞ்சலி பண்றதுக்கு. இவர் ரெண்டு பேர்களும் உத்தமமான அந்த ஹிமவானுடைய புத்திர பர்வத ராஜாவுடைய புத்திரர்கள்பா. இப்படி இந்த கங்கா உமா அப்படிங்கிறவன் அவளுடைய கதை இதுதான். ஏதத்தே சர்வமாக்கியாத்தம் யதா திரிபதகா திரிபகா நதி திரிபதகா நதி தம் கதா பிரதமம் தாத கதிம் கதிம் தாம் வர. அழகானந்த கதியுன கதி இருக்கக்கூடியன ராமா, இந்த காரணத்தினால எந்த ஒரு காரணத்தினாலேயோ யதா த்ரி பதகா நதி, எந்த ஒரு காரணத்தினால கங்கா நதி மூணு வழியாக சஞ்சாரம் பண்றாலோ அத வந்து நான் சொன்னேன்பா, தேவர்கள் தான் அந்த கங்கா தேவியை கூட்டிட்டு போனா அப்படின்னு சொன்னேன். சைஷாசுர நதி ரம்யா சைலேந்திரஸ்ய சுதாத்ததா சுரலோகம் சமானூடா விபாபா ஜலவாகினி. அப்பேற்பட்ட அழகார்ந்த பர்வதராஜாவுடைய புத்திரியான பாபம் அற்றவளான வெள்ளம் நிறைஞ்சு ஒழுகக்கூடிய ஜலவாகினியிலவா ஜலம் அப்படியே நிறைஞ்சு ஒழுகக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் நதியான அந்த காலத்துல தேவலோகத்துல ஆரோகணம் பண்ணப்பட்டாள் சமாரூடா, ஆரூடம் பண்ணப்பட்டாள் என்று சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய பாலகாண்டே பஞ்சத்ரிம்சத் சர்கா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்தது 36வது சர்க்கத்துல உமாதேவி தேவர்களுக்கெல்லாம் புத்திரர்கள் இல்லாம ஆகட்டும்னு சாபம் கொடுக்கிறான். அது என்ன கதை பாக்கிறோம். உக்தவாக்கே முனௌ தஸ்மின் உபௌ ராகவ லக்ஷ்மணௌ அபிநந்திய கதாம் வீரௌ ஊச்சதுர் முனி புங்கமம். அந்த மகர்ஷி இப்படி சொல்லி ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் அந்த கதையை நம்மளா கேட்டுட்டு முனிவரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வி? இந்த புண்ணியமான இந்த சரித்திரம் நீங்க சொல்லப்பட்டேல், ஆனா இந்த பர்வதராஜாவுடைய மூத்த புத்திரி இருக்காளே யாரு? உமாதேவி. உமாதேவியுடைய கதையை தேவ உலகத்துல மனுஷ உலகத்துல உற்பத்தியை பற்றி எப்படி அவ உண்டானார்கள் அப்படிங்கறது விஸ்தாரமா சொல்லி அருள் புரியுங்கோ அப்படின்னு கேட்டா. த்ரீன்பதோ ஹேதுநாகேன ப்ளாவ ஏ லோக பாவனி. எந்த ஒரு காரணத்தால இந்த லோகத்துல பரிசுத்தமாக ஆக்கக்கூடிய அந்த கங்காதேவி மூணு வழியா ஒழுகதா? ஏன் ஒரு வழியா ஒழுகினா போறாதா? பிரவாகம் பண்ணா போறாதா கங்காதேவிக்கு? ஏன் மூணு வழியா போனா அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்கோ. தர்மஜா திரிபதகையான கங்கா எப்பேற்பட்ட கர்மம் உடையவள், கர்மணங்களோட கர்மபிகி சமன்விதா, எப்பேற்பட்ட கர்மங்களோட கூடினவளாக்கும் கங்காதேவி. இப்படி மூணு உலகங்கள்லயும் நதிகள்லயே வச்சு சிரேஷ்டமானது கங்கா என்று எப்படி பிரசித்தி உண்டாச்சு, எப்படி அந்த விஸ்ருதாஹா எல்லாருக்கும் தெரியும்படியாச்சு. ததா ப்ரோதி காகுஸ்தே விஸ்வாமித்ரஸ்த போதனஹ. இப்படி காகுஸ்தன் ராமர் வந்து கேக்கிறத விஸ்வாமித்ரம் இவர் எல்லா கதையும் சொல்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு இருக்க. மூணு நாலு கேள்வி கேட்டுட்டாலேயோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில். புரா ராமகிருதோத்வாஹோ நீலகண்டோ மகாதபா த்ருஷ்ட்வா தஸ்ப்ருஹயா தேவீம் மைதுனாயோபசக்ரமே. ராமா முன்னாடி மகா தபஸ்வியான நீலகண்டன் விவாகம் பண்ணிக்கலாம் என்று தேவிய பார்த்தா ஆசையோட விவாகம் பண்ணிட்டார். அது எப்படி இவா ரெண்டு பேரும் விவாகம் முடிஞ்சதும் அந்த ரதிக்கிரீட மைதுனாய உபசக்கரமே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா நன்னா தாம்பத்தியம் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்தார்கள். நீலகண்டஸ்ய தேவஸ்ய திவ்யம் வருஷசதம் கதம் ந சாபி தனயோ நாம தஸ்யாமாசீத் பரந்தப. தேவனான நீலகண்டன் தேவ வருஷங்கள் ஒரு நூறு தேவ வருஷங்கள் இப்படியே உமாதேவி கூடிய சௌக்கியமா இருந்தா. அப்போ அப்படி இருந்துட்டும் அவ ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை உண்டாகல, புத்திரர் உண்டாகல. ததோ தேவா சமுத்விக்னாஹ பிதா மகபுரோகமாஹ யதி ஹேத்பத்யதே பூதம் கஸ்தத் பிரதிசஹிஷ்யதே. அப்போ இதுல ஒரு சந்ததி, ஒரு பூதம் பிறந்துடுத்து அப்படின்னா, பூதம்னா ஒரு ஹியூ பீங்ஸ் ஓகேவா, ஒரு சந்ததி பிறந்துடுத்து அப்படின்னா, அப்படி ஒரு புள்ளையோ புத்திரையோ வந்துடுத்துனா அது யாரு தாங்குவா? ஏன்னா பரமேஸ்வரன் உமா தேவியிட்டேந்து வரக்கூடியன ஒரு புத்திரன் ஆகும்னா அந்த புத்திரரை யாரு தாங்குவா? பிரதி சகிஷ்யத்தை யாரு சகிப்பா அப்படின்னு பிரம்மா போன்ற தேவர்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டான். ஏன்னா உக்ர வீரமா இருக்கக்கூட்ட பரமேஸ்வரத்தேந்து அவ ஒப்பிட்டான தேஜஸும் உக்ரமும் சேர்ந்துதானே ஒரு குழந்தை வரும் இல்லவா, அப்பேற்பட்ட குழந்தை யாரு வகிப்பா அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டான். தேவர்கள் எல்லாம் நேர போய் பரமேஸ்வரனே நமஸ்காரம் பண்ணினான். தேவதேவா மகாதேவா லோகசியாசிதே ரத சுராணாம் பிரணிபாதேன பிரசாதம் கர்த்தும் அருகசி. தேவதேவா மகாதேவா என்று சொல்லி லோகத்துக்கெல்லாம் நன்மை வர்த்தறதுக்காக நாங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்றோம், என்னுடைய எங்களுடைய நமஸ்காரங்களை ஏற்றுக்கோங்கோ. ந லோகா தாரயிஷ்யந்தி தவ தேஜ சுரோத்தம. தேவா உங்களுடைய தேஜஸை தாங்கறதுக்கு இந்த உலகத்துல யாராலையும் முடியாது, எந்த தபஸு கொண்டாலும் முடியாது. அப்பேற்பட்ட பிரம்ம சம்பந்தமான தபஸ்னாலேயே தேவி கூட இருக்கேள். அப்படி நீங்கள் வந்து 100 வருஷம் கிட்டத்தட்ட சௌக்கியமா ரமிச்சிருக்கேன், இதுக்கு மேல் கொண்டு நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து தபஸ் பண்ணணும் என்று இதா விண்ணப்பிக்கிறார். ஏன்னா ஒரு சந்ததி வந்துடுதுன்னா இந்த உலகத்துல யாருக்கும் தாங்க முடியாது, அதனாலேயே நீங்கள் இதை விட்டு விட்டு தபஸ் பண்ணணும் என்று சொல்ற. அதுக்காக என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தை உற்பாதனம் பண்றதுக்கு வேண்டிட்டுள்ள விஷயங்கள் எல்லாம் அவ ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தா, காரணவசால் சந்தர்ப்பவசால் ஏதாவது உண்டாச்சுன்னா இவளுக்கு தாங்க முடியாதே என்று சொல்லி அவர்கள் ரெண்டு பேரையும் தபஸ் பண்ணுங்கோ லோக நன்மைக்கு வேண்டி என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறான். திரைலோக்கிய ஹித காமார்த்தம் தேஜஸ் தேஜசி தாரய ரக்ஷ சர்வானிமான் லோகம் லோகான் நாலோகம் கத்தும் அருகசி. இந்த 33 கோடி தேவர்களும் யாராலேயுமே உங்களுடைய தேஜஸை வகிக்கக்கூடிய சரீரம் இல்லாத பட்சம், அதனால நீங்கள் எல்லாரும் எங்களை எல்லாம் காப்பாத்தணும். எப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் தபஸ் பண்ணி காப்பாத்தணும், எல்லாருக்கும் நல்லது வரணும் என்று தபஸ் பண்ணி காப்பாத்தணும். தேவர்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு பரமசிவன் எல்லார்ட்டையும் கேட்டார். என்ன கேட்டார்? பாடம் இத்யப்ரவீத் சர்வான் புனச்சேது முவாச்சகன். அவர் கேட்டார், தாரயிஷ்யாம்யஹம் தேஜ தேஜஸ்யேவ சஹோமயா த்ரிதசா பிருத்வீ சைவ நிர்வாணம் அதிகச்சது. நான் உமா கூட சேர்ந்து தேஜஸை என்னுடைய தேஜ சரீரத்திலே இருக்கு நான் வச்சுக்கிறேன், தரிக்கிறேன், மேற்கொண்டு எதுவும் இல்லாம நான் அந்த தேஜஸை நான் வச்சுக்கிறேன். தேவர்களே எல்லா உலகத்துக்கும் சௌக்கியம் உண்டாகட்டும் என்று பரமேஸ்வரன் சொல்ற. இன்னொரு கேள்வி கேட்கிறார், ஆல்ரெடி இருக்கக்கூடிய உத்தமமான என்னுடைய வீரியத்தை இந்த உலகத்துல யாராக்கும் எடுத்துக்க போறா, தரிக்க போறா? கஹா தாரயிஷ்யந்தி, யாரு தரிக்க போறா என்றும் நீங்க தேவர்களே நீங்களே சொல்லிவிடுங்க. ஏன்னா பரமேஸ்வரனும் உமாதேவியும் சேர்ந்து ஒரு வீரியம் இருக்கு, அந்த வீரியத்தை நான் எங்கேயாவது சங்கேபம் பண்ணணும், அதை எங்கேயாவது விடணும்லவா? அப்ப யாரு தரிக்க போறா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஏவம்தா ததோ தேவா பிரத்யூஜரு ருஷபத்வஜம். இப்படி கேட்டதும் தேவர்கள் எல்லாம் அவர்களுடைய பதிலை தெரிவிக்கிறார். உங்களுடைய அந்த வீரியத்தை இந்த பூமி ஏதல் தரா தரிஷ் தாரயிஷ்யதி, தரானா பூமி, இந்த பூமியே தரிச்சுப்பாள் அவள். இப்படி சொல்லி தேவநாதன் அப்படியே ஆகட்டும் என்று தன்னுடைய வீரியத்தை பூமியில பிரமுமோச்ச விட்டாள். பரமேஸ்வரர் தன்னுடைய தேஜஸை அந்த பூமியில விட்டுட்டார். அந்த தேஜஸ்னால மலைகளும் வனங்களும் ஆல பூமி வியாபிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி மலைகள் வனங்கள் எல்லாம் இருக்கலே, அந்த இதனால நிறைஞ்சிருந்தது. தத்தோ தேவா புனரிதம் ஊஜுஷாத ஹுதாசனம். அதனால இந்த ஸ்திதி தேவர்கள் எல்லாம் வந்து அக்னி தேவரை கூப்பிட்டு சொல்றா, அக்னிதேவா, நீயும் வாயு தேவனுமா கூட்டிண்டு ருத்ர சம்பந்தமான இந்த மகா ரேதஸை எப்படியாவது நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ததக்னினா புனர்வியாப்தம் சஞ்சாத ஸ்வேத பர்வதா. அந்த அக்னி எல்லாங்கையும் வியாபிக்கப்பட்டிருக்காளே இல்லையோ, அப்படி அந்த அக்னி அப்படியே ஆகட்டும் என்று எடுத்துக்கிறா. யாரு? இந்த ருத்ர சம்பந்தமான இந்த தேஜஸை எடுத்துக்கிறாள் அக்னி தேவி, அக்னி தேவன். அப்படி அக்னி தேவனுடைய அந்த ஜுவலனம் ஜாஸ்தியாச்சு, பிரகாசமற்றவராக இருந்தார். அப்படி அந்த அக்னி தேவன் தேர்ந்து கிருத்திகா புத்திரனான சுப்பிரமணியர் காலக்கிரமத்துல மகா தேஜஸ்வியான அக்னியை தேர்ந்து பிறந்தவராக கார்த்திகேய புத்திரனான சுப்பிரமணியன் பிறந்தார் என்று சொல்றார். மேலும் குமாரருடைய ஜனனத்தை சுப்பிரமணியனுடைய பிறவி எப்படின்னு அடுத்த சர்க்கத்துலதான் சொல்றார். அது மட்டுமல்ல, ரிஷிகணங்கள் கூட தேவர்கள் எல்லாம் அந்த சமயம் வந்து பரமசிவனையும் பார்வதியும் பூஜை பண்றா அத்திய சந்தோஷமா. ஏன்னா அவருடைய வீரியம் அல்லவா இங்க ஒரு குழந்தையாக பூமியில பிறந்திருக்கு, அக்னி தேவர்கிட்ட பிறந்திருக்கு. அப்படி பூஜை பண்றா, அவளுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறா. அதசைல சுதா நாம திரிதசானிதம் அப்ரவீத் அப்ரியஸ்ய கிருதஸ்யாத்ய பலம் பிராப்தியதமே சுனாஹ. அந்த காலகட்டத்துல பார்வதி எல்லாம் தேவர்கள்ட்ட வந்து சொன்னா, பார்வதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுடுது, இதெல்லாம் பரமசிவர் தனியா தான் பண்ணியிருக்கார். பார்வதிக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றா, என்னுடைய அப்பிரியத்தை சுரர்களே சுரர்கள்ட்ட பார்த்து சொல்றா, அப்பிரியஸ்ய கிருதஸ்யாத்யா பலம் பிராப்தியதமே சுராஹ. சுரர்களே, எனக்கு இந்த பண்ணப்பட்ட ஒரு தோஷம் இருக்கேன், நீங்கள் பண்ண. ஏன்னா தாய்மை தானே ஒரு மாதாக்கு, ஒரு ஒரு ஸ்திரீக்கு தாய்மை அடைஞ்சாதானே முழுவனாகறான் அல்லவா. அப்பேற்பட்ட தாய்மையை எனக்கு அப்பிரியத்தை பண்ணக்கூடிய நீங்கள் இதை அடையுங்கோ என்று சொல்லி ஜலம் கையில எடுத்துட்டு பார்வதி தேவி சபிக்கிறாளாம். என்ன சபித்தா, யஸ்மான் நிவாரிதாச்சாஹம் சங்கதா புத்திர காமியா அபத்தியம் ஸ்வேஷு தாரேஷு சோத்பாதயிதும் அர்ஹத. புத்திரன் வேணும் என்ற ஆசையினாலதான் ஒரு மனைவி தன்னுடைய கணவர் கூட சேர்ந்துக்கிறா. அந்த சமயம் அந்த விஷயம் அந்த புத்திரனே இல்லாம பண்ணும்படியான நீங்கள் பண்ணினேலே அப்பேற்பட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சந்ததி உண்டாகாம ஆகட்டும், உங்களுடைய மனைவிகள் கூட சந்ததிகள் உண்டாகாம ஆகட்டும். எப்படி என்னுடைய நிலைமையை பண்ணினேலோ அதே நிலைமை உங்களுக்கு எல்லாம் வரட்டும் என்று கோபத்தோட பார்வதி தேவி சபிக்கிறார். அத்ய பிரபிருதி யுஷ்மாகம் அப்ரஜா சந்து பத்னய ஏவம் த்வா சுரான் சர்வான் சுஷாப பிருத்திவீமதீம். அதுக்கப்புறம் பூமாதேவியை பார்த்து பூமாதேவியும் சபிக்கிறாள். ஏன்னா பூமாதேவி தானே உமாதேவியோடைய அந்த சக்தியை வாங்கியிருந்தாள். அதனால நீ உனக்கும் சாபம் கொடுக்கிற, அவனே நைக ரூபாத்வம் பகுர்பாரியா பவிஷ்யசி நச்ச புத்திரகிருதாம் பிரீதிம் அக்ரோத கலுஷீகிருதா பிராப்ஸ்யசி த்வம் சுதுர்மேதே மம புத்திரமனிச்சதி. பூமாதேவி, நீ வந்து நீ பல வடிவமாக மாறி நிறைய பேருக்கு மனைவியாகி துஷ்ட புத்தியா எனக்கு என்னுடைய புத்திரனை எனக்கு இங்கிட்டேந்து வாங்கிண்டையே அப்பேற்பட்ட உனக்கு பூபதிகள் நிறைய ஆவார்கள். அது அப்படின்னா என்ன அர்த்தம், முன்னாடி பூமிக்கு ஒரே ஒரு பதி தான் இருந்தார்கள், ஆனா இப்ப வந்து நிறைய பூமியை வந்து பல வடிவமா எடுத்துல்லவா, ஒரு ஒரு தேசம் அவாவ நிறைய பூபதிகள் வந்துட்டான். அப்படி இதெல்லாம் வந்து அந்த பரமேஸ்வரையுடைய சாபத்தினாலதான் என்று நம்மளுக்கு புரியறது. தான் சர்வான் பிரீதிதான் ரிஷ்வான் சுரான் சுரபதி ததா கமனாயோபச்சக்ராம திஷம் வருண பாலிதம். அப்போ தேவேஷன் அந்த தேவர்கள் எல்லாம் அவெல்லாம் லஜ்ஜையோட இருக்கா, சோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அவளும் அவாவாளுடைய திக்குக்கு அம்மாவாளுடைய இடத்துக்கு போனான். அந்த மகேஸ்வரன் எழுந்தருளினார். அந்த மலையுடைய வடக்கு பாகத்துல உத்தர பாகத்துல ஹிமவான் கூட சேர்ந்து உமாதேவியும் பரமேஸ்வரனும் தபஸ் பண்ண தொடங்கிட்டா. ஏன்னா மேற்கொண்டு அவ தேவர்களுடைய விண்ணப்பம் இப்படிதானே, தபஸ் பண்ணணும் என்று. அப்படிதான் ஹிமவத் பிரபாவம், இதுதான் ஹிமவத் பிரபாவம். ஹிமவானுடைய புத்திரிகள் அல்லவா, அந்த புத்திரியில கங்காதேவி இருந்தா அதுக்கு மேல உமாதேவி, உமாதேவி இப்படி பரமேஸ்வரன் கூட சந்தோஷமாக இருந்து அவளுக்கு ஒரு வீரியம் உண்டாகிறது. அந்த வீரியத்தை நீங்கள் ஒரு பிள்ளையாக உங்களுக்கு வந்துட்டானா நம்மளுக்கு எல்லாம் தாங்க முடியாது. அதனால நீங்கள் வந்து அந்த வீரியத்தை விட்டு விட்டு நீங்கள் தபஸ் பண்ணணும் ரெண்டு பேரும்னு விண்ணப்பிக்க அவளும் பரமேஸ்வரனும் ஒத்துண்டு அந்த வீரியத்தை பூமாதேவியில விட்டா. அப்படி அக்னி தேவி, அக்னி தேவன் வந்து தன்னுடைய கர்ப்பத்துல எடுத்துண்டார். அப்படி கார்த்திகேயன் பிறந்தார் என்று நம்ம பார்த்திருந்தோம் இல்லவா, அதை விஸ்தாரமாக அடுத்த சர்க்கத்துல சொல்றார் சுப்பிரமணிய சுவாமியுடைய அவதாரம். இதிஷ்டியாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய பாலகாண்டே சத்ருஞ்சய சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ததோ ப்ருவன் சுரா சர்வே பகவந்தம் பிதாமகம் பிரணிபத்ய சுரா சர்வே சேந்திரா சாத்வி புரோகமாஹ. அப்ப தேவர்கள் எல்லாம் என்ன நினைச்சா, தபஸ் பண்ணிட்டு இருந்தாலே வா ரெண்டு பேரும். அப்போ இந்த சேனாதிபதியான தேவர்கள் எல்லாம் சேனாதிபதி ஆசைப்படுறான், ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு அதிபன் இல்லை, சேனாதிபன் வேணும் என்று ஆசைப்பட்டு பிரம்மாட்ட போய் சொல்றான். அப்போ தேவர்கள் எல்லாம் பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணி இந்த விஷயங்களை, ஏன்னா அக்னிமுகமா இருக்கக்கூடிய ஒரு வீரியம் வந்திருக்கு, அவர் வந்து நம்மளுக்கு சேனாதிபன் வேணும் என்று நம்ம ஆசைப்பட்டோமே, முன்னாடி பரமேஸ்வரர் வந்து உங்களுக்கு சேனாதிபதி தரேன் என்று சொன்னாலே அப்படின்னு ஞாபகப்படுத்தலாம். ஆமாம் அப்படின்னு அந்த பரமேஸ்வரனும் உக்ரமான தபோனிஷ்டையை கை கொண்டு உமாதேவி கூட தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, அவர்கள்ட்ட போய் கேட்போம் லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சேனாதிபன் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு நம்ம அந்த தம்பதிகளையே போய் ஆசிரியப்போம் என்று சொல்லி தேவர்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு எல்லா லோகங்களுக்கும் பிதாமகனான பிரம்மதேவன் இன்பம் கலந்த வார்த்தையால சமாதானம் பண்ணும்படியாக இப்படி அருள் பண்ணினான். சைலபுத்ரியாயுத்தம் தது அப்ரஜாஸ்வாசு பத்விஷூம் தஸ்யாவதனம் க்ளிஷ்டம் சத்யமேவன சம்சயஹ. பார்வதி தேவி வந்து சாபம் விட்டாலே நம்மளுக்கெல்லாம், நம்மளுடைய தம்பதிகளுக்கெல்லாம் சந்ததி உண்டாகாது. ஏன்னா அன்னைக்கு பார்வதி தேவிக்கு இப்படி பண்ணினதுனால சாபம் விட்டா அது என்றைக்கும் பொய்யாகாது. ஆனா அந்த தேவியுடைய அந்த சத்தியம் வியர்த்தமாகாது, இதுல சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம தேவர்கள்ட்ட யார்த்தையாவது நம்மளுக்கு குழந்தைய வச்சுக்கலாமா கேட்டா தீர்ச்சியா முடியாது, அது குழந்தை வெளியில வராது இல்லவா, அதனால அந்த சாபம் இருக்கிறதுனால அதனுடைய வீரியம் அது பொய்யாகாது. உமாதேவி சொன்னது சொன்னதுதான். இயமாகாஷகா கங்கா யஸ்யாம் புத்திரம் ஹுதாசனஹ ஜனயிஷ்யதி தேவானாம் சேனாபதி மரிந்தமம் ஜேஷ்டா சைலேந்திர துகிதா மானயிஷ்யதி தம் சுதம் உமையா தத் பகுமதம் பவிஷ்யதி ந சம்சய. அதாவது அக்னி தெல்லவோ இப்போ அந்த குழந்தை அந்த வீரியம் இருக்கு, தேவர்களுடைய சத்ருக்களை இல்லாம பண்ணக்கூடிய அந்த சேனாதிபதியாக கூடிய புத்திரனை அக்னி எந்த ஒருத்தில அந்த புத்திரனை பெற்றெடுப்பாரோ அவர்தான் அதுக்கு உத்தமமான ஆளாருன்னா ஆகாஷகங்கா தம் சுதம் மானயிஷ்யதி. பர்வதராஜா சுதையான ஆகாஷை, ஆகாசத்திலிருந்து கமிக்கக்கூடிய கங்கா தேவி அதுக்கு ஏற்றவளா இருப்பள். உமாதேவிக்கும் இது சம்மதமா இருக்கும், இதுல சந்தேகம் இருக்காது. ஏன்னா அந்த வீரியத்துக்கு உத்தமமான ஒரு இடம் அப்படின்னா கங்கா தேவி தான். அதுக்கு அதுதான் எனக்கு ஒரு உபாயமா காண்றதுப்பா. தச்சுத்வாவச்சனம் தஸ்ய கிருதார்த்தா ரகுநந்தன பிரணிபத்ய சுரா சர்வே பிதா மகம பூஜையன் ரகுகுமாரா. இந்த பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த தேவர்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சவர்கள். நேரா போய் என்னுடைய பிதாமகன் அவரை வந்து பூஜை பண்ணா, ஏன்னா புத்திரி கங்கா அளவு, அதனால பூஜை பண்ணா அனுவாதம் கேட்கறதுக்காக. அந்த தேவர்கள் எல்லாரும் தாதுக்களால் அலங்காரம் பண்ணப்பட்ட கைலாச பருவத்துல போய் புத்திர நிமித்தமாக அக்னியை ஏற்பாடு பண்ணினான். அக்னி தேவி நீ வந்து, ஹே அக்னி பகவானே, இந்த தேவகாரியத்தை நீ சாதிப்பிக்கணும்ப்பா. மகா தேஜஸ்வியானவனே பர்வத புத்திரியால கங்கா, கங்கையிட்ட இந்த பரம சிவனுடைய இந்த ரேதஸை நீ போய் கொடுத்து விடு அப்படின்னு அக்னி தேவன்ட்ட இந்த உத்தியமத்தை கொடுக்கறா. இந்த வேலை பண்ணு, தேவகாரியத்தை பண்ணுப்பா. தேவதானாம் பிரதிஜ்ஞாய கங்கா மத்யேத்ய பாவகா கர்ப்பம் தாரய வை தேஹி தேவதானாமிதம் பிரியம். அந்த அக்னி தேவர்களுடைய விஷயத்தை சம்மதம் மூலி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கங்கை பக்கத்துல போய், தேவி என்னுடைய இந்த கர்ப்பத்தை நீ எடுத்துக்கோமா அப்படின்னு அந்த அக்னி தேவன் வந்து சொல்ற சொல்லி, இதெல்லாம் தேவர்களுடைய பிரியம், அவர்களுடைய அவசியம் ஆனதுனால நான் இந்த கர்ப்பத்தை உனக்கு தரேன்மா அப்படின்னு அந்த கங்கா தேவியை நமஸ்காரம் பண்ணி கொடுக்கறா. இத்தியேதத் வஜனம் ஸ்ருத்வா திவ்யம் ரூபம் தாரயத் சாதஸ்ய மகிமாம் திருஷ்டுவா சமந்தாதவ கீரியத. இந்த சங்கதியை கேட்டதும் திவ்ய ரூபத்தை எடுத்துட்டு கங்கா தேவி வரா. அவள் நாலு பாடும் பெருகின்றாளாம் சமந்தாதவ கீரியது, அவளுடைய பெருக்கின்ற அவளுடைய உருவத்தை. அப்போ சமந்ததஸ்ததா தேவீம் அப்யசிஞ்சத பாவகஹ சர்வஸ்ரோதாம்சி பூர்ணானி கங்காயா ரகுநந்தனம். அக்னி அந்த சமயம் தேவிய எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவளவா, அந்த கங்கையுடைய எல்லா நாடிகள் தான் எல்லா ஜலமுமே. அந்த கங்காதேவி எல்லா இடத்திலையும் நிறைஞ்சு நிரம்பி இருக்கக்கூடியவளாக பவித்தாள். தமுவாச்ச தோ கங்கா சர்வ தேவ புரோகமம் அசக்தாதாரணா தேவ தவ தேஜா சமுத்ததம் தஹ்யானாக்னினா தேன சம்ப்ரவ்யதித சேதசா. கங்கா எல்லா தேவர்களுக்கும் முன்னாடி அந்த அக்னியோட கூட அந்த சமயம் சௌக்கியமா இருந்தா. அப்படி அந்த ரேதஸை அந்த பகவானுடைய தேஜஸ் தேஜகா சமுத்ததம் தாரணே அசக்தாக தேன அசினாதிக்யமானா சம்பிரவியதித சேதனா. நான் வந்து ரொம்ப தன்யமானேன் என்று சொல்லி, இது அசக்தியாக்கும் எனக்கு தாங்க முடியாது ஆனாலும் நான் தன்யமானேன் என்று சொல்லி, அதாப்ரவீதி தம் கங்காம் பாப கோஹி ஹிமவத் சுதாம். அப்ப அந்த அக்னி தேவி அக்னி தேவன் வந்து எப்படி எல்லாம் சொல்றா அல்லவா, ஹிமவத் புத்திரியான கங்காட்ட இதனாலதான் நான் வந்திருக்கேன் என்று சொல்லி. அப்ப கங்கா தேவி திருப்பி சொல்றானா, அப்படியா இருந்தா தற்காலம் நான் அதை எடுத்துக்கிறேன், எங்கிட்டே இருக்கட்டும். சுத்வாக்னியே வச்சனம் கங்கா தம் கர்ப்பமதி பாஸ்வரம் உச்சசர்ஜ மகா தேஜா ஸ்ரோதோபியோ ரகுநந்தன. கங்கா அதுக்கு சம்மதம் சொன்னதும் அக்னி வந்து அந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய கர்ப்பத்தை அவள்கிட்ட கொடுத்து விட்டா, கங்காதேவிட்ட கொடுக்கறாளாம். அப்புறம் என்னாச்சு, யதஸ்யா நர்கணம் தஸ்மாத் சப்தஜாம்பூ நதப்ரபம் காஞ்சனம் தரணீம் பிராப்தம் ஹிரண்யமதுலப்ரபம் தாம்ரம் காஷ்மாயதம் செய்வ தைஷ்ண்யா தேவாப்யஜாயத மலம் தஸ்யா பவத் தத்ர த்ரபுஹு சீசகமேவச. இந்த இவள்கிட்டேந்து உருவான இந்த பூமி அடைஞ்சா அல்லவா அந்த ஜீவன் அடைஞ்சதே, அந்த சமயம் தங்கம் மாதிரி சோபித்துதான். அதனாலதான் இந்த பூமியில சிலப்போ பூமியை வந்து அடியில எடுத்துட்டோம்னா ஸ்வர்ணம் எல்லாம் கொஞ்சம் இருக்குமே. காரணம் அந்த கங்காதேவி அந்த வீரியத்தை பரமசிவனுடைய வீரியத்தை வாங்கியிருந்ததும் கங்காதேவி அப்படியே ஒழுகினா அந்த பூமி அப்படியே சந்தோஷமாயி ஸ்வர்ணமயமா எடுத்து சொல்ற தங்கம் மாதிரி சோபையா இருந்ததுதான். மேலும் வெள்ளி ஹிரண்யம் ஏவ வெள்ளி இருந்தாச்சு, தாமிரம் ஏவ செம்பு இரும்பு உள்ளவளான ஆக மாறினாள். அதுக்கப்புறம் தான் பூமாதேவிக்கு இந்த பூமியிலேருந்து தானே இந்த மெட்டரியல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அல்லவா, இந்த மெட்டரியல்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தாச்சா. மேலும் அந்த அதுலேருந்து இப்போ ஒரு குழந்தை வெளியில வருதுன்னா நல்லது மட்டும் கிடையாது, அழுக்கும் வரும் இல்லவா, அந்த அழுக்கு கூட தகரமாகவும் ஈயமாகவும் பவித்தது. இப்படி பூமாதேவி பூமியை பிராபித்ததாம் அந்த வீரியம் கங்காதேவிட்ட. மேலும் நிக்ஷிப்த மாத்திரே கர்ப்பே தூ தேஜோ பிரபிரஞ்சிதம் சர்வம் பர்வதம் சௌவர்ணமபவத்வஜனம் வனம். இந்த பர்வத சம்பந்தமான இந்த காடுகள் பூரா ஸ்வர்ணமயமாச்சுப்பா. அதுக்கப்புறம் பிரம்மா அதே ஸ்தலத்துல வந்து இந்த பிறந்த சிசு குழந்தையை ரூபம் கொண்டாடே இல்லையோ, அந்த குழந்தைக்கு சர்வ மங்களத்தையும் சொல்றார். மேலும் அந்த குழந்தை வெளியில வந்ததும் அந்த குழந்தை யாரு காப்பாத்துவா, பால் எல்லாம் கொடுக்கணுமே இல்லையோ, அதுக்காக பிரம்மதேவர் என்ன பண்றார், பால் கொடுத்து வளர்த்துறதுக்காக கிருத்திகாகா சமயோஜயன் கிருத்திகர் மாதிரி கூப்பிட்டு வர வச்சு ஆறு பெண்கள் ஆறு கிருத்திகளை கூப்பிட்டு நீங்க இந்த குழந்தைகளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, தாக்ஷீரம் ஜாத மாத்திரஸ்ய கிருத்வா சமய உத்தமம் தத புத்திரோயமஸ்மாக்கம் சர்வாதாமிதி நிச்சிதாஹ. உங்களுக்கு இந்த கிருத்திகளை பார்த்து சொல்றா, இந்த குழந்தை உங்களுக்கு உங்களுடைய குழந்தையா நினைச்சுக்கோங்க, நீங்க வந்து பாலை கொடுத்து வளர்த்துங்கோ சொல்லி அவளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கார்த்திகேயனை அந்த முருகனை ரொம்ப சந்தோஷமாக அவ பால் கொடுத்து வளர்த்தினாளாம். ததஸ்து தேவதா சர்வே கார்த்திகேயதி ப்ருவன். கார்த்திகேயன் என்று பெயர் வந்துதான். எதனால இந்த கிருத்திகை தானே வளர்த்தினா, அதனால கார்த்திகேயன் என்ற திரைலோக்கியத்துக்கும் பூரா எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்து அதுல சந்தேகமே இல்லை. தேஷாம் தத்வஜனம் சுத்தா தன்னம் கர்ப்பபரிஸ்ரவே. அவளுடைய வார்த்தையை கேட்டு அக்னி தேவன் எப்படி இருப்பாரோ அப்படியே ஜுவலிக்க கூடிய ஒரு புத்திரன் விழுந்தார். அதாவது இது இத்தனையும் நேரம் என்ன சொல்றானா, இப்படி எல்லாம் உண்டாகும், கிருத்திகை வந்து இந்த குழந்தைய பாத்துக்கணும் என்று சொல்லி நியோகம் பண்றா, எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்றா. அதை கேட்டு நல்ல காலத்துல அந்த குழந்தை பிறந்தார இல்லையோ, அதனாலேயே கார்த்திகேயம் மகாபாகம் காகுஸ்தம் ஜுவலனோபமம் கந்தா இத்யப்ருவன் தேவாஹா. ஏன்னா தேவர்களுடைய கர்ப்பத்திலேந்து ஸ்ரவித்து விழுந்தவனும் மகாபாகியனுமான கார்த்திகேயனை ஸ்கந்தன் என்று பெயர்லையும் கூப்பிட்டார்கள். ஏன் ஸ்கந்தம்னா, இப்ப ஹகிர்பாகம் எல்லாம் கீழே விழுந்தா அது ஸ்கந்தம் அப்படின்னு பெயர். தேவர்கள்ட்ட இருந்தெல்லாம் விழுந்தது அல்லவோ, அதனால இவனை ஸ்கந்தன் என்றும் பெயர் சூட்டப்பட்டார். மேலும் என்னது, அந்த ஆறு கிருத்திகளாக ஆறு பெண்டீர்கள் அல்லவா பாலை கொடுக்கிறா இந்த குழந்தைக்கு. அதனால இந்த ஸ்கந்தன் வந்து கார்த்திகேயன் வந்து ஆறு குழந்தையாக மாறினாராம். அப்படி ஆறு கிருத்திகள்டேந்து பாலை குடித்தார், அதனால ஆறுமுகன் என்றும் சண்ணம் ஷடானனே பூத்வா ஜக்ராஹஸ்தனஜம் பயஹ ஷடானனம் என்று அவன் பேர் வாங்கினார். மேலும் என்னது, தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷமாயி தேவகணங்கள் எல்லாம் எல்லாரும் வந்து காந்திமானான அந்த குமாரனை, குமாரன்னா எல்லாருடையும் குழந்தை அல்லவோ, அதனால குமாரனை தேவசேனைகளுடைய ஒரு அதிபன் ஆக்கிட்டா. ஏன்னா சின்ன குழந்தையிலேயே ஒரு அசுரன் வந்து அசுர நிகிரகம் பண்ணிட்டார், தேவர்களை காப்பாத்திட்டார் அந்த குழந்தை கார்த்திகேயன். அதனாலேயே சேனாதிபதியாகவும் அபிஷேகம் பண்ணினார். அபியசிஞ்சன் சுரகணாக, சுரகணங்களுக்கே அதிபனா இருக்கக்கூடிய அந்த கார்த்திகேயனை அபியசிஞ்சன் அபிஷேகம் பண்ணினாராம் தேவகணங்கள் எல்லாருமா சேர்ந்து. மேலும் ஏஷத்தே ராமகங்காயா விஸ்தரோ பிஹிதோமயா குமாரகம்பவச்சைவ தன்யா புண்ணியஸ்த தெய்வச. இதுதான்ப்பா ராமா கங்கையுடைய சரித்திரம். அதே மாதிரி தனப்பிரதமும் பரிபாவனமான இந்த குமார உற்பத்தி. இந்த குமார உற்பத்தி கேட்கிறவாளுக்கு குமாரன் எப்படி பிறந்தார், இந்த கதையை நம்ம கேட்டோம்லவா, சுப்பிரமணியன் எப்படி பிறந்தார் என்று. இதனுடைய பலன் என்னன்னா தன்யஹா புண்ணியஹா. முதல்ல இதுதான் தனப்பிரதமா இருக்கக்கூடியது இந்த கதை, பரிபாவனமா இருக்கக்கூடியது இந்த சரித்திரம். இதை நான் சொன்னேன்ப்பா விஸ்தாரமா உங்ககிட்ட சொல்லிட்டேன் ராமா. மேலும் இதனுடைய ரிசல்ட் சொல்றா. எப்பவுமே நம்மளுக்கு எந்த கதை கேட்டாலும் என்ன விஷயம் பண்ணாலும் ரிசல்ட் வேணாமே இல்லையோ, பலத்தை எதிர்பார்க்கப்படாது, நம்ம கர்மாக்கு தான் அதிகாரம் உள்ளதுன்னு பகவான் கிருஷ்ணர் எல்லாம் சொல்லியிருக்கார். ஆனாலும் நம்மளுடைய மனசு அது பின்னாடி தானே போறது, சஞ்சலம் தானே அடைஞ்சுட்டு இருக்கிறதுனால வால்மீகி முனிவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. இந்த கதையை கேட்டா என்ன பலன், எதுக்கு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ராம கார்த்திகேயஸ்ய சம்பவம் சர்வ பாப விநிர்முக்தோ யதி பிரம்ம சநாதனம். ராமா இந்த கார்த்திகேயனுடைய ஜன்னனத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு சர்வ பாப விநிர்முக்தா, சகல பாபங்கள்லையும் முக்தர்கள் ஆவார்கள், சனாதனமான பிரம்மத்தை அடைவார்கள், சாஸ்வதமான பிரம்ம பதத்தை அடைவார்கள். எப்படி மனசுல ரொம்ப பக்தியோட ஆனந்தத்தோட கேட்டா நிச்சயமாக அவளுக்கு பாபமற்று பிரம்மலோகத்தை அடைவார்கள். கார்த்திகேயே காபுஸ்த பவிமானவஹ ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரைச்ச ஸ்கந்தசா லோக்யமாப்னுயதே. அதாவது காபுஸ்தா லோகத்துல கார்த்திகேயனுடைய கதை கேட்கறதுனால அவளுக்கு பக்தி உண்டாகும். கார்த்திகேயன்ட்ட சுப்பிரமணிய சுவாமிகிட்ட பக்தி உண்டாகும். மேலும் மனுஷர்கள் புத்திர பௌத்ரைச்ச ஆயுஷ்மான்ச்ச, புத்திர பௌத்திரர்கள் கூட எந்த துக்கமும் இல்லாமல் நிறைய ஆயுஷ்மான் நிறைய ஆயுசோட இருந்து ஸ்கந்த லோகத்தையே அடைவார்கள் அப்பேற்பட்ட ரொம்ப பரிபாவனமான கதைப்பா அப்படின்னு இந்த சர்க்கத்துல குமார உற்பத்தியை சொல்லி பூர்த்தி பண்ற. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே சப்தத்ரிம்சத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. மேலும் சகரோத்பத்தி அஸ்வமேத பராக்கிரமம், அஸ்வமேதத்துக்கு வேண்டின ஆரம்பம், எல்லாம் என்னெல்லாம் விஷயங்களோ அதெல்லாம் மேற்கொண்டு வரும் நாட்கள்ல அனுபவிக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகி மகேஷாஹ கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வி சசிசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாஹ அவுத்ரா புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து வௌத்ரிணஹ அதனா சதனா சந்து ஜீவந்து சததாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகாட்சரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷ்ருங்கன் ராமாயணம் பக்த்யா யப்பாதம் பதமேவவா சயாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாப்பதே நம. என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கதே வித்தநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுவர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் க்ரதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர் மங்களம் ப்ராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் ப்ரக்ரமதோ விஷ்ணோர் அவித தேஜசா யதாசீ மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷய சாகர த்வீபா வேதா லோகாதிசஸ்ததே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரே வா புத்யாத்மனா வா ப்ரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம